ஓலை குடிசை ஒற்றை ஜன்னல் துண்டு வானம் தூரத்து மேகம் கொஞ்சம் வெற்றிலை நிறைய மல்லிகை கிழிந்த பாயில் கிளியோபாட்ரா இந்த ஓலை குடிசையும் பாலைக்குமரியும் போதும் போதும் எனக்கு ஒற்றை ஜன்னல் துண்டு வானம் தூரத்து மேகம் கொஞ்சம் வெற்றிலை நிறைய மல்லிகை கிழிந்த பாயில் கிளியோபாட்ரா பொண்ணுக்கு வாசம் கூட்ட பூவும் இருக்கு தேனுக்கு இனிமை கூட்ட சீனி எதுக்கு போது போது எனக்கு போது போது எனக்கு Yeah.